எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது, மான்விழி மயங்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது. இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே, இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே இரு கரம் துடிக்குது, தனிமையில் நெருங்கிட இனிமையும் பிறக்குது. இதழில் கதை எழுது நேரம் இது. கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும், நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும் போது நீரோடை போல என் நெஞ்சம் இனிக்கும். இனிய பருவமுள்ள இளங்குயிலே, இனிய பருவமுள்ள இளங்குயிலே, காவியம் என்னுடன் எழுது. நானும் எழுதிட இளமையும் துடிக்கிறது, நாணம் அதை வந்து இடையினில் தடுக்குது. ஏங்கி தவிக்கையில் நாணங்கள் எதற்கடி, ஏக்கம் தணிந்திட ஒரு முறை தழுவடி. காலம் வரும் வரை பொறுத்திருந்தால் கண்ணீவள் மலர்க்கரம் தழுவிடுமே. காலம் என்றைக்கு கணிந்திடுமோ, காடை மனம் அதுவரை பொறுத்திடுமோ. இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது. என்றே நான் சொல்வேன் கண்ணே, பாவை எந்தன் கூந்தல் வாசம் யாவும் அந்த மேகந்தனில் ஏது நீ சொல்வாய் கண்ணா. அழகை சுமந்து வரும் அழகரசி, அழகை சுமந்து வரும் அழகரசி, ஆனந்த பூமுகம் அந்தில் வந்திடும் சுந்தர நிலவோ. நாளும் நிலவது தேயுது மறையுது நங்கை முகமென யாரதை சொன்னது. மங்கை உண்பதில் மனதினை கவருது, மாறன் கணை வந்து மார்பினில் பாயுது. காமன் கணைகளை தடுத்திடவே காதல் மயில் துணை என வருகிறது. மையில் தந்திடும் வார்த்தைகளே மோகமெனும் நெருப்பினை பொழிகிறது. மோகம் இருக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது, மான்விழி மயங்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது.